மயக்கமா கலக்கமா மைண்டு ஃபுல்லா குழப்பமா இருக்குதா இல்லையா இந்த டென்ஷன் எனக்குமா ஆல்ரெடி நான் வாங்கிட்டேன் பல்பு லவ்வில் எனக்கு எடுக்கல செல்ஃபே என்ன சங்கதி புரியலையே இப்போ எங்கதி தெரியலையே இப்போ நான் மாட்டிக்கிட்டேன் தேன் மொழி பூங்கொழி